செந்தில்குமார் வணக்கம். ராயதுரை, மேலும் ஒரு பதிவு. அதாவது தென்னையை பற்றி நம்ம முகநூலில் வந்து நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். அதை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறது வந்து பதிவு வந்து ஒன்றுலேருந்து ஒரு 9 பதிவுகள் இருக்கும். எப்படி வந்து வரப்படுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி குழி எடுக்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அப்புறம் எந்த டைமில் வந்து குழியை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே பதிவில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதோட முன்னேற்றத்தையும் வந்து அதிலே நம்ம வந்து காமிச்சிருக்கிறோம். ஸோ அதில் வந்து முழுமையான ஒரு செயல்முறை விளக்கம் இருக்கும். பல்லடம் பழனிசாமி அவங்க பண்ணையில் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருஷம் வந்து மாதத்துக்கு ஒரு விசிட் அப்படிங்கிற மாதிரி போய் நம்ம வந்து அந்த செயல்முறையை வந்து நம்ம செஞ்சு காமிச்சிருக்கிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். நன்றி.